ಶ್ರೀಮಾಧವಾನ್ವಯ ದದಾಂಬುಧಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುವರ್ಯ ಕೃಪಾರ್ಥ ಚಕ್ರಂ ಶ್ರೀನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಭಾರದ್ವಾಜಂ ಶಟಾರಿಂ ಶುಭಗುಣಾನ್ ಪಂಡಿತೇಂದ್ರಂ ಭಜೇಹಂ ಸೂನು ನಾರಾಯಣಸ್ಯ ಸಂಸ್ಕಾರಮಾಭ್ಯ ಗ್ರಂಥಾನ್ ವೀರರದ್ಭೀಷಟಾರೇಃ ನಸ್ತಭಾರಂ ಸುಮ್ಮೇ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ತಪೋಧಂ ಸತ್ಪಾದಯುಗ್ಮ ಸರಸೀರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮ ಕೃತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸಯೋಗೀಶ್ವರ ಮುನಿಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಸೃತ್ಯಂತ ರಾಮಾನುಜ ಯತಿ ನೃಪತೇಃ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ಜ್ಞಾನವರ್ತಿಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮುನಿಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಸ್ತ್ರೀರಂಗನಾಥಹ್ವಯಂ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಜೀವನಂ ಜಗತಾಂ ಧೀಯಾತ್ ಕಿಮಪ್ಯದದಕಂ ಸ್ವತಂತ್ರಂ ಸರ್ವತಂತ್ರೇಷು ವೆಂಕಟೇಶಹ್ವಯಂ ಮಹಃ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಃ ಪ್ರತಿಗೃಹ್ಣಾತು ಮಾಮಕಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾದೀನಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮದ್ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮಃ ಪ್ರಜಾಪತ್ಯೋ ಹಾರುಣಿಃ ಸುಪರ್ಣೇಯ ಪ್ರಜಾಪತಿಂ ಪಿತರಮುಪಸಸಾರ ಕಿಂ ಭಗವಂತಃ ಪರಮಂ ವದಂತೀತಿ ತಸ್ಮೈ ಪ್ರೋವಾಚ இந்த மந்திரமும் இனி வரப்போகின்ற மந்திரங்களும் ஞான சாதனங்களை நிரூபிக்கின்றன. பிரஜாபதிக்கும் சுபர்ணாதேவிக்கும் ஒரு புத்திரன் அவதரிச்சான். அவன் பேரு ஆருணின்னு பேரு. அந்த ஆருணி கொஞ்சம் வளர்ந்து இளைஞனான பிறகு தன் தந்தையாகிய பிரஜாபதியை கிட்ட போய் கேட்டான், உலகத்திலுள்ள கற்றறிந்த மகான்களெல்லாம் எதை ஞான சாதனமாக சொல்லுறா அப்படின்னு சொல்றான். அதாவது எதை சிறந்த ஞான சாதனமாக மகான்கள் கருதுகின்றனர் அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்டான். அதுக்கு அப்பா பிரஜாபதி பதில் சொல்ல ஆரம்பிச்சார். சத்யேன வாயுராவாதி சத்யேனாதித்யோ ரோசதே திவி சத்யம் வாச பிரதிஷ்டா சத்யே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சத்யம் பரமம் வதந்தி. அப்பா, லோகத்தில் சத்தியம் இன்னும் நிறைவேற்றிருப்பதனால்தான் இந்த காத்தே வீசறது. சத்தியம் இருக்கிறதுனால தான் இந்த ஆதித்யனான சூரியன் இந்த வானவெளியிலே சஞ்சரிக்கிறான், பிரகாசிக்கிறான். சத்தியம்தான் எல்லாருடைய வாக்குக்கும் ஒரு அடிப்படை. சத்தியத்திலேதான் எல்லாம் நிலை நிற்கின்றன. ஆகையினாரே சத்தியத்தை ஒரு சிறந்த ஞான சாதனமாக பெரியோர்கள் கருதுகின்றனர். சத்தியம் மட்டும்தானா இல்ல மற்றது ஒண்ணும் இல்லையான்னா, நிறைய இருக்கு. ஒன்று ஒன்றா சொல்றேன் கேளு. முத முதல்ல தேவர்கள்லாம் தபசால தான் தன்னுடைய தேவத்தன்மையே பெற்றார்கள். தவத்தை பின்பற்றிதான் ரிஷிகளும் சொர்க்கத்தை அடைந்தனர். நம்ம பாபத்தில் தள்ளுவதான அல்லது நமக்கு நல்ல காரியங்கள் பண்ணவிடாத தடை செய்யறதே அப்படிப்பட்டவைகளும் நம்முடைய எதிரிகளையும் நாம் தபசாலே நீக்கிக் கொள்ளலாம். அதனாலே தபசு இரண்டாவதாக சிறந்ததாக கருதப்படுகிறது. தபத்திலே எல்லாம் இருக்கு. அதனாலதான் தபச ஒரு சிறந்த சாதனமாக நம் பூர்வர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் பெரியவாள்லாம் அதனாலதான் அதை ரொம்ப வசத்தியா சொல்றா அப்படின்னார். தபசா தேவா தேவதாமக்ர ஆயன் தபர்ஷய சுபரன்பவிந்தன் தபசா சபத்னான் பிரணுதாமாதாரீஸ்தபசி சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தம பரமம் வதந்தி. அதுக்கடுத்ததா முதல்ல ஞானத்துக்கு சாதனம் எதுன்னு ஆருணி கேட்க சத்தியம்னார், அப்புறம் தபசுன்னார், இப்போ தமம்ன்றார். அப்போ அதுக்கப்புறம் தம சொல்லும்போது தமேன தாந்தா கில் பிஷமவதூன் வந்தி தமேன பிரம்மச்சாரிண சுவரகச்சன் தமோ பூதானாம் துராதர்ஷம் தமே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தம பரமம் வதந்தி. தமம் தமம்னு சொல்றோமே அது புலனடக்கம்ங்கிறத தமம்னு சொல்லுவா. இப்போ இந்திரியங்களை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள போறோம். அதனால புலனடக்கத்தினாலே தன்னுடைய இந்திரியங்களை புலன்களை யாருக்கு அடக்க தெரிகிறதோ அவா அந்த புலனடக்கத்தினாலே பாபத்தை எல்லாம் நீக்கிக் கொள்கிறார்கள். புலனடக்கத்தினால பிரம்மச்சாரிகளும் கூட உசந்ததான சொர்க்கத்தை அடைகின்றார்கள். புலனடக்கம் என்பது ஜீவாத்மாக்களுக்கு மிக கடினமானது, அனுஷ்டிக்க ரொம்ப துர்லபமானது. ஆனால் இந்த புலனடக்கம் ஒருவனுக்கு வந்துவிட்டதென்றால் அவனுக்கு எல்லாம் வந்துவிட்டதென்ற அர்த்தம். ஆகையினாலே இந்த புலனடக்கத்தை சிறந்த சாதனமாக மகான்கள் கூறுகின்றனர்னு மூணாவதா சொன்னார். முதல்ல சத்தியத்தை சொன்னார், அப்புறம் தபச சொன்னார், இப்போ தமத்தை சொல்றார், அதுக்கப்புறம் சமத்தை சொல்றார். சமேன சாந்தா சிவமாசரந்தி சமேன நாகம் முனையோன்பவிந்தம் சமோ பூதானாம் துராதர்ஷம் சமே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சம பரமம் வதந்தி. அந்த பெரியவர்கள் இந்த சமம் உயர்ந்ததுன்னு சொல்றா. அதாவது தசேந்திரியங்களை அடக்கிறத காட்டிலும் மனசு அடக்கிறது இருக்கே அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப துர்லபம். எவனொருவனுக்கு மன அடக்கம் வந்ததோ அவன் அமைதி உருகிறான். அதனாலே அவனுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. அந்த மன அடக்கத்தாலே அமைதியுற்றவர்களெல்லாம் பல நன்மைகளை மற்றவாளுக்கும் செய்கிறார், தானும் அடைகிறார். மன அடக்கத்தால் தான் முனிவர்கள் சொர்க்கலோகத்தை அடைந்தனர். மன அடக்கமானது உயிர்களுக்கு ரொம்ப அனுஷ்டிப்பதற்கு கஷ்டமானது. ஆனால் இந்த மனவடக்கத்திலே எல்லாம் இருக்கின்றது, எல்லாம் நிலை பெற்றிருக்கின்றது. ஆகையினாலே மனவடக்கம் ஒரு சிறந்த சாதனம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள்னு முதல்ல சத்தியத்தை சொன்னார். அப்புறம் தபச சொன்னார், தமச சொன்னார், இப்போ தமசை சொல்றார். அதுக்கப்புறம் தானம் உசந்ததுன்னார். தானம் யஜ்ஞானாம் வரூதம் தக்ஷிணாலோகே ததாரகும் சர்வபூதான் உபஜீவந்தி தஸ்மாத்தானம் பரமம் வதந்தி. தஸ்மாத், அதனாலே தானம் பரமம் வதந்தி. தானத்தை ஒரு சிறந்த ஞான சாதனமாக பெரியோர்கள் கூறுகின்றனர். தானம்னா என்ன? தட்சிணை வடிவில் கொடுக்கப்படும் தானம், அதுதான் யஜ்ஞத்தின் உறைவிடம். லோகத்தில் எல்லா ஜீவாத்மாக்களும் தானம், யார் ஒருத்தன் தானம் பண்றானோ அப்படி பண்றவனை அண்டியே அவை பிழைப்பை நடத்துகின்றன. தானத்தால் ஒருவன் தன் எதிரிகளை கூட விலக்கிக் கொள்ளுவான். தானத்தினாலே பகைவர்களும் இவனுக்கு உற்ற நண்பர்களாகிவிடுகின்றனர். தானம் எல்லாம் எல்லாவற்றிலும் நிலை பெற்றிருக்கிறது. ஆகையால் தானத்தை ஒரு சிறந்த சாதனம், ஞான சாதனம் என்று பெரியோர்கள் சொல்லுகின்றனர். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபமனுபததிதத்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. தானத்தை சொன்ன பிற்பாடு தமத்தை சொல்றார். இந்த தர்மமானது எப்படி இருக்கிறதுன்னா, தர்மம் இந்த உலகம் முழுவதற்குமே ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. லோகத்தில் இருக்கிற பிரஜைகளெல்லாம் எவனொருவன் தர்மம் செய்கிறானோ அப்படிப்பட்ட தர்மிஷ்டனை நாடியே போகின்றனர். தர்மத்தாலே பாபத்தை ஒருவன் நிச்சயம் போக்கிக் கொள்ளுகிறான். தர்மத்தில் எல்லாமே நிலை பெறுகிறது. ஆகையால் தர்மத்தை சிறந்த சாதனம் என்று நம் பெரியோர்கள் கூறுகின்றனர். அதுக்கப்புறம் பிரஜோத்பத்தியை சொன்னார். பிரஜனனம் வை பிரதிஷ்டா லோகே சாது பிரஜாயாஸ்தந்தும் தந்தானப்பிதருணாமனுணோபவதி ததேவ தஸ்ய அனுணம் தஸ்மாத் பிரஜனம் பரமம் வதந்தி. லோகத்தில் சத் சந்தான விருத்தி இருக்கே, அது மிக அடிப்படையானது. நல்ல பிரஜைகளாலே இந்த வம்சமாகிற நூலை ஒருவன் அறுபடாமல் வளர்த்துக்கொள்கிறான். பித்திருக்கு இடப்பட்ட கடனை அவன் தீர்த்து கொண்டவனாகவும் ஆகிறான். அதனாலே அந்த கடனை தீர்த்து கொள்ள புத்திரபாகியம் பிரஜோத்பத்தி தான் மிகச் சிறந்த வழி. ஆகையாலே சத் சந்தான விருத்தியை சிறந்தது என்று பிரம்மா சொன்னார், பிரஜாபதி சொன்னார். இது சத் சந்தான அபிவிருத்தி எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் மூன்று கடனை திருப்பி செலுத்த வேண்டியவனாக அவன் திரிகுணம்னு சொல்லுவா. அது மாதிரி தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன். அப்போ அந்த தேவகணன், ரிஷிகரன், பித்ருகணன் சொல்றதுனால ஜாயமானோகை ருஷஸ்திரிபிஹி ருணவான் ஜாயத்தேன். அதாவது பிறக்கும் போதே மனுஷன் மூன்று ருணங்களுடன் கடன்களுடன் பிறக்கிறான்னு சொன்னோம். அது பித்ரு ருணம், தேவ ருணம், ரிஷி ருணம்னு சொல்வா. பித்ரு ருணத்தை சத்புத்திரர்களை உற்பத்தி பண்றதனாலேயும், தேவருணத்தை யாக யஜ்ஞாதிகளாலேயும், ரிஷி ருணத்தை நன்னா வேத அத்தியனம் பண்றதனாலேயும் ஒருவன் நிச்சயம் தீர்த்து கொள்ளுகிறான். இப்போ எவன் ஒருவனுக்கு சத் சந்தான அபிவிருத்தி இல்லையோ அவன் அந்த கடனுடையே மறிக்கிறான். அதனால வேதம் என்ன சொல்லிட்டு, பிராமணனா பிறந்த ஒவ்வொருத்தனும் இந்த மூணு கடனை திருப்பி செலுத்தியாக வேண்டும். அதனாலே ஜாயமானோகை புருஷஸ்திரிபிஹி குணவாஞ்சாயத்தேன்னு சொன்ன மாதிரி, அந்த குணவாஞ்சாயத்தேன்னு ஏன் சொல்லித்துன்னா, இந்த மூணு கடனையும் நாம திருப்பி செலுத்தணும். அதுல முதல்ல பித்ரு ருணம், தேவ ருணம், ரிஷி ருணம், இத முதல் முதல்ல நாம திருப்பி செலுத்துறதான கடனை எதுன்னா, அது ரிஷி ருணம் தான். ஏன்னா யஜ்ஞோபவீதாரணமான பிற்பாடு, பிரம்மோபதேசம் தோப்பனாற்ற ஆன பிற்பாடு அவனை குருகுலத்தில் கொண்டு விட்டு வேதாத்தியனம் பண்ண சொல்றா. அவன் வேதத்தை அதிகரிக்க அதிகரிக்க, அதை அத்தியனம் பண்ண பண்ண, அவன் அந்த தேவ ரிஷி ருணத்தை செலுத்தியவன் ஆகிறான். அதே மாதிரி இந்த தேவருணத்தை பிரம்ம யஜ்ஞாதிகள் போன்றதான யாக யஜ்ஞாதிகள், இல்லை வேற ஏதாவது யாகம் பண்றது, யஜ்யம் பண்றது, இப்படி சுதர்ஷனோகமும் எத்தனையோ இருக்கணும், அந்த மாதிரி யாக யஜ்ஞாதிகளாலே அவன் அந்த தேவர்களுக்கு பட்ட கடனை தீர்த்து கொள்கிறான். பித்ருகளுக்கும் இவன் கடன் பட்டிருக்கான். அந்த பித்ருகள் கடனை எப்படி தீர்க்கிறான்னா, யுக்தமான வயசுல ஒரு உத்தம ஸ்ரீயை விவாகம் பண்ணிண்டு அவ மூலமா சத்புத்ரா புத்திரால இவன் உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணாது போனேனாயானால் அவன் இந்த ரிஷி இந்த பித்ருக்களுடைய கடனை தீர்க்காதவன் ஆகிறான். அதனால இந்த சந்ததிங்கிற நூலை அறுக்கக்கூடாது. இதத்தான் முத முதல்ல தைத்திரிய உபநிஷத்துல நாம சிக்ஷா வெளியில பார்த்தோமோனோ, பிரஜாதந்தும் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றான். அத்தியனம் முடிஞ்சு ஆச்சாரியனை சேவிச்சுட்டு புத்திரன் விடைபெற்று கொண்டு தாய் தந்தையரோட போக போறான். அப்புறம் கிரமேண அவனுக்கு கல்யாணம் நடக்க போறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மச்சாரி கிட்ட ஆச்சாரியன் உபதேசம் பண்றார், பிரஜாதந்தும் இந்த வசந்த சந்ததியாகிற ஒரு தொடர்ந்து வர நூல் இருக்க, அத எக்காரணம் கொண்டும் நீ அறுத்து விடாதே அப்படின்னு இந்த பிரஜோத்பத்திக்கு இந்த பித்ருகடனை தீர்ப்பதற்காக மிக முக்கியமாக சிறந்ததான ஞானஸ்தானமாக கருதுகிறார்கள்னு அந்த பிரஜாபதி வருணிக்கு சொன்னார். அதுக்கப்புறம் அக்னி மிகச்சிறந்ததுன்றார். அக்னயோ வை த்ரயி வித்யா தேவயானப்பந்தா கார்ஹபத்யரு பிருதுவீரதந்தரமந்த ஹார்யபசனம் யஜுரந்தரிக்ஷம் வாமதேவ்யமாவகனீய சாமஸ்வர்கோலோகோ ப்ருஹத் தஸ்மாத் அக்னீன் பரமம் வதந்தி. அதனாலே அக்னியானது எல்லாவற்றைக் காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அக்னயோ வை த்ரயி வித்யா, அதாவது அது மூன்று வகைப்படும், கார்ஹபத்யாக்னி, தட்சிணாக்னி, ஆவகனியாக்னின்னு அக்னிகள்ல ரிக் யஜுர் சாமம் என்னும் மூவகையான வேத வித்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவையான மார்க்கத்திற்கு அதாவது தேவயான மார்க்கம்னு சொல்லுவார். அதுக்கு இவனை கொண்டு விடுறது இதுகள் தான். கார்கத்பத்தியம் ரிக்வேதமாகவும் பிருத்திவியாகவும் ரசந்தர சாமகானமாகவும் உபாசிக்கப்படுதல் வேண்டும். அன்பாகூரிய பசனம்ங்கிறது அதான் தட்சிணாக்னி. அதை யஜுர்வேதமாகவும் அந்தரிக்ஷமாகவும் வாமதேவி சாமகானமாகவும் அதை உபாசிக்கப்படணும். ஆவகனீயம் சாமவேதமாகவும் ஸ்வர்கலோகமாகவும் பிருகத் சாமகானமாகவும் உபாசிக்கப்படணும்னு சொல்றா. அதனால இந்த அக்னிகளை உபாசிப்பதை சிறந்த ஞான சாதனமாக நம் பெரியவர்கள் மகான்கள் கருதுகின்றனர். அதுதான் சொல்றா. அக்னிஹோத்ரகும்சாயம் பிராதர் கிரகாணாம் நிஷ்டகும் சுகுதம் யஜ்ஞக்ரதூணாம் பராயண சுவர்க்கஸ்ய லோகஸ்ய ஜோதிஹி தஸ்மாத் அக்னிஹோத்ரம் பரமம் வதந்தி. அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் சிறந்ததுன்னு பிள்ளைக்கு உபதேசிக்கிறார் பிரஜாபதி. எவனொருவன் காலையிலும் மாலையிலும் அக்னிஹோத்திரத்தை பண்றானோ கிரகங்களிலே வாழ்வர்களுக்கு ஏற்படும் பாவங்களுக்கு இது மிகச்சிறந்த பிராயச்சித்தமாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. யாகங்களையும் கிரதுக்களையும் நல்ல யாகமாகவும் நல்ல ஹோமமாகவும் இதுவே ஆக்குகின்றது. அதனாலே அதற்கெல்லாம் ஆரம்பமாகவும் இதுவே அமைகிறது. சொர்க்கலோகத்திற்கு நமக்கு வழிகாட்டும் ஒரு ஜோதிஷாக இது கருதப்படுகிறது. ஆகையினாலே அக்னிஹோத்திரத்தை சிறந்த சாதனமாக சொல்றார். இதுல இப்போ இந்த மனித சமுதாயத்தோட ஒட்டி நாமும் பறந்திருப்போம். இந்த ஜனசமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டியதான சேவைகள் பல இருக்கின்றன. முதல்ல அதற்கு நல்ல பிரஜைகளை உண்டாக்கி அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு நன்னா வேத அத்தியனம் பண்ணி வச்சு அவர்களை உன்னதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. அதை அவன் பண்ணாட்டா இந்த மனித சமூகத்துக்கான கடனை அவன் தீர்க்காதவன் ஆகிறான். இப்போ தற்கால ரீதி எப்படி இருக்குன்னா, நான் வேதம் படித்து பாழா போனது போறோம், என் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைய சிஏ படிக்க வைக்கிறேன், அவனாவது என்ன மாதிரி தரித்திரம் இல்லாத அவன் அண்ணா சௌக்கியமாக வாழட்டும்னு இடைப்பட்ட காலத்தில் இந்த 50s 60s 70s நம்ம பெரியவள்லாம் ஒரு வெறுப்புனால, என்ன அப்போ இந்த வேதாத்தியனம், இப்போ நிறைய வேதாத்தியனம்னருக்கு மதிப்பு கொடுக்குறா. ஆனால் ஒரு 20-30-40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன்னா அவள்லாம் ரொம்ப ஏழையாக தான் இருந்திருக்கா. ஏதோ அந்த காலத்திலலாம் சாதாரண பிரகஸ்பதியத்தில் போய் ஒரு அம்மா சர்ப்பிணம் பண்ணி வச்சா கூட 2 நாள் 4 நாளுக்கு மேலே ஒன்றும் கொடுக்க மாட்டான். அதனால இந்த கஷ்டத்தை தான் படுற கஷ்டம் தன்னோட போகட்டும், தான் பிள்ளைய நீ குடுமி வச்சுக்காதரா, குடுமி வச்சுட்டா அவனுக்கு கல்யாணமே ஆகாது, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டா, அதனால நீ கிராப்பே வச்சுக்கோன்னு சொல்லி பெரிய நல்ல வைதிகாலாத்து குடும்பமே பாழா போயிடுது. அது இந்த சமூகத்தில் ஒரு ஏற்பட்ட துர்பிக்ஷமான நிலை. அது இப்போ கொஞ்சம் மாறுறது, அது மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. அதனாலே நல்ல மனித சமூகத்திற்காக பிரஜைகளை நாம் மேலும் மேலும் மேலும் வேதங்களை அவன் அத்தியனம் பண்ணுறபடியான ஒரு சற்புத்திறனை கொடுக்கணும். நல்ல சிஷ்ய பரம்பரையை தயாரிக்கணும். இதனாலே சாதுக்கள் இந்த கட்டுப்பாட்டுக்கு இலக்காக கூடும் என்பதை இங்கே காட்டப்படுகிறது. குரு பரம்பரையை கவனிக்கும் போது முதல்ல பிரம்மாவனுடைய புள்ள பராசரர், பராசரருடைய பிரம்மாவுடைய புள்ள வசிஷ்டர், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியினுடைய பிள்ளை பராசரர், அவர் பராசரனுடைய பிள்ளை வியாசர், வியாசருடைய பிள்ளை சுகர். இந்த புத்திர சந்ததி சுகருக்கு பின்னாலே சிஷ்ய சந்ததி தான் வந்தது. அந்த இவர் புத்திர சந்தானத்தை விரும்பல, அங்கே அவர் சத் சந்தான அபிவிருத்திக்கு கல்யாணம் பண்ணதானே ஏற்படும், அதுவே அவர் பண்ணிக்கல. அதனால வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர், அதுதான் வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சத்தே புத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதின்னு நித்தியம் நாம சகசரநாமம் சொல்றோமே அதுல ஆரம்பத்திலேயே சொல்றோம். அப்புறம் த்ரைவித்யான்னு சொல்றதுனால மூன்று விதமான அக்னிகள், இப்ப அக்னிஹோத்திர சாலையில மூன்று அக்னிகள் வளர்க்கப்படுகின்றதாம். கார்ஹத்பத்யாக்னி, அன்பாகாரிய அக்னி பச்சனம்னு சொல்வா, இல்ல தட்சிணாக்னிம்பா. இப்படி இந்த அக்னிகள் ஆவகனீய அக்னின்னு மூணாவது அக்னி. இந்த கார்ஹத்பத்யாக்னிங்கிறது யஜமானனுக்கு பின்னாலே வட்ட வடிவமான குண்டத்திலே அமைக்கப்படுகிறது. அன்பாகாரிய பச்சனம் அல்லது தட்சிணாக்னியானது யஜமானுக்கு தென்புறத்திலே, அதாவது யஜமானனுக்கு அவனுடைய வலதுகை பக்கத்தில் ஒரு ஹாஃப் சர்க்கிள்னு சொல்றமே அரை வட்ட வடிவமான ஒரு குண்டத்திலே இருக்கு. இதுல பித்ருக்களும் சுந்தர தேவதைகளும் அங்கே ஆவாகனம் பண்ணி அவள் ஆராதிக்கப்படுறா. ஆவகனியாக்னிங்கிறது யஜமானனுக்கு முன்புறத்திலே ஒரு சதுர வடிவமான ஸ்கொயர் ரூபமா இருக்கிறதுனாலே குண்டத்திலே இருக்கிறது. இதனாலே தேவர்கள் ஆராதிக்கப்படுவதாக சாஸ்திரம் வேதம் சொல்றது. இப்படி என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படிங்கறத சொல்லும்போது இந்த குரு பரம்பரையை சொல்லிட்டு பாருங்க, எப்படி வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர், சுகருக்கு அப்புறம் அந்த சிஷ்ய சந்ததி. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனும் குரு பரம்பரா சாரத்துல நாதமுனிகள், நாதமுனிகளுடைய பிள்ளை ஈஸ்வரபட்டாழ்வான், அவருடைய பிள்ளை ஆளவந்தார், ஆளவந்தாருடைய பிள்ளை சொட்ட நம்பி, சொட்ட நம்பியினுடைய பிள்ளை என்னாச்சான், என்னாச்சான் பிள்ளை பிள்ளையப்பர், அவருக்கு பிள்ளை தோழப்பர், அப்புறம் பெண் பிள்ளைகள் இருவர்னு சொல்லிட்டு முடிச்சுண்டு அங்கேருந்து அந்த நாதமுனிகள் ஸ்ரீபாத்தை ஆசிரித்தவர்கள்னு கிரமமா சிஷ்ய பரம்பரைய சொல்லுண்டு வரார். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்லப்படுறது. அக்னிஹோத்ர குன்சாயம் பிராதர் கிருஹாணாம் நிஷ்கிருதிஸ்விஷ்டகும் சுஹுதம் யஜ்ஞக்ரதூனாம் பிராயணகும் சுவர்கஸ்ய லோகஸ்ய ஜோதிஸ்தஸ்மாதக்னிஹோத்ரம் பரமம் வதந்தி. அதனால இந்த அக்னிஹோத்திரத்தை மிகச்சிறந்த ஞான சாதனமாக நிரூபணம் பண்ணியிருக்கு வேதம். அதுக்கு அடுத்தாப்புல யாக யஜ்ஞாதிகளை சிறந்ததாக சொல்லுகிறது. யஜ்ஞ இதி யஜ்ஞேனஹி தேவாதிபம் யஜ்ஞேன அசுரானபானுதந்த யஜ்ஞேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி யஜ்ஞே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் யஜ்ஞம் பரமம் வதந்தீன். அது யஜ்ஞம் சிறந்தது அப்படின்னு எல்லாரும் கருதுறா. யஜ்ஞத்திலேதான் தேவர்கள் தேவலோகத்தை அடைந்தனர். இந்த யஜ்ஞம் பண்ணதுனாலதான் தேவர்கள் தேவலோகத்தையே பெற்றனர். யஜ்ஞத்தாலே அவர்கள் அசுரர்களை வென்றனர். யஜ்ஞத்தாலே பகைவர்கள் கூட நண்பர்களாக ஆகிவிடுவார்களாம். யஜ்ஞத்தில் எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது. ஆகையினாலே யஜ்ஞத்தை சிறந்த சாதனமாக சொல்லுகிறார்கள். இதுல நீண்ட ஆயுள், மந்திரம் கண்டவன், ஈஸ்வர தன்மை உள்ளவன், தெய்வீக பார்வை உள்ளவன், குணம் கல்வி ஆயுள் முதிர்ச்சி நிலை வேண்டுபவன், தர்மத்தை கண்டறிந்தவன், கோத்திர முதல்வர்கள்னு இப்படி ஏழு பேர். கிரகாணாம் நிஷ்கிருதி. அப்போ கிரகசம்பந்தினாம் பாபானாம் சோதனம்னு சொல்வார். அக்னிஹோத்ரம் யஜ்ஞானம் க்ரதூணாம் ச ப்ராயணம் ப்ரம்பகம் அத ஏவ ஸ்வர்கஸ்ய லோகஸ்ய ஜோதி ப்ரதீபவத் ப்ரகாசம். இது சொல்லப்படுறது. அதுக்கு அடுத்ததா யாக யஜ்ஞாதிகளை காட்டிலும் அந்த மானச பூஜை இருக்கிறதே, மனதினால் செய்கிற பூஜை இருக்கிறதே, அது வஸ்தின்னு சொன்னான். மானசம் வை பிரஜாபத்யம் பவித்ரம் மானசேன மனசா சாது பஸ்யதி மானசாருஷய பிரஜா அஸ்ருஜந்த மானசே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மான் மானசம் பரமம் வதந்தீன். அதாவது மானசம் பூஜையானது பிரஜாபதியிலிருந்து ஆரம்பித்தது. அது எல்லாவற்றையும் தூய்மை செய்வது. மானச பூஜையினாலே ஒருவன் மனதாலே நன்மையை காண்கிறான். மானச பூஜையாலே ரிஷிகள் பிரஜைகளை சிருஷ்டித்ததாகவும் காண்கிறோம். மானச பூஜையை மிகச்சிறந்ததென்று நம் பெரியோர்கள் கருதுகின்றனர், அதையே சொல்லுகின்றனர். இதுல இந்த விஸ்வாமித்ரர், ஜமதக்னி, பரத்வாஜர், கௌதமர், அத்ரி, வசிஷ்டர், கஷ்யபர், வைவஸ்வதமன் மந்திரத்துல இவா சப்த ரிஷிகளா இருந்தா. அப்புறம் மரீச்சி, அங்கிரசு, அத்ரி, புலஸ்யர், புலகர், கிரது, வசிஷ்டர் இவாள்லாம் மானச புத்திரர்கள் பிரஜாபதியினுடையதானது. அதனாலே அந்த மானச பூஜை அப்படி அவர்கள் செய்யப்பட்டதான அந்த சப்த ரிஷிகளாலே பண்ணப்பட்டது. அதை இங்கே சொல்ற மகர்ஷயா சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக கிமா பிரஜாஹ சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு இப்படி அந்த மரீச்சி, அங்கிரசு, அத்ரி, புலஸ்தர் முன்ன சொன்னமே இந்த மாதிரிலாம் முதல்ல பிரம்மாவுடைய பிள்ளைகள். அத மானசாருஷய பிரஜா அசுஜந்த அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியம். லோகத்தில இந்த பிரஜைகளெல்லாம் யாரிடத்திலிருந்து வந்தார்களோ அந்த முன்னவர்களான ஏழு மகர்ஷிகளும். ஏழு மகர்ஷிகள் யாரு? அதான் இப்ப சொன்னோம். மரீச்சி, அங்கிரஸ், அத்ரி, புலகர், புலஸ்யர், கிரது, வசிஷ்டர் இவா பிரம்மாவுடைய மானச புத்திராள். அதனாலே அவளை சப்த ரிஷிகளா சொல்ற. அதுக்கு விஸ்வாமித்ரர், ஜமதக்னி, பரத்வாஜர், கௌதமர், அத்ரி, வசிஷ்டர், கஷ்யபர் இவா ஏழு பேரும் வைவஸ்வத மன்மந்திரத்தில சப்த ரிஷிகளா இருந்தவர்கள். அதனாலதான் மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததான்னா இந்த ஏழு ரிஷிகளை காட்டிலும் நால்வர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரங்கிறதான இந்த நான்கு பேரும் பிரம்மாவுடைய மானச முதல்வர்கள். அப்போ அவளும் இந்த மனுக்களோடு கூட என் பாவனையாலே பகவானைப் போன்றே சக்தி வாய்ந்தவர்கள், அவருடைய மனத்திலின்று உதித்தவர்கள்ங்கிறத கீதையில மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹா அப்படிங்கிற ஒரு இதனாலே மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாங்கிறது பத்தாம் அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே பகவானாலே ஸ்பஷ்டமா காண்பிக்கப்படுகிறது. மானசம் வை பிரஜாபத்யம் பவித்ரம் மானசேன மனசா சாது பஸ்யதி மானசாருஷய பிரஜா அஸ்ருஜந்த மானசே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மான் மானசம் பரமம் வதந்தி. அதனால பிரஜாபதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதான இந்த மானச பூஜையானது ரொம்ப தூய்மையை நல்க வல்லது. மானச பூஜையினால மனசுக்கு எவ்வளவோ நன்மைகளை ஏற்படுவதை ஒருவன் நிச்சயம் காண்கிறான். மானச பூஜையால் தான் ரிஷிகள் பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணாள்னு தெரிகிறது. அதனாலே இந்த மானச பூஜையானது மிகச்சிறந்த ஞான சாதனம் என்பதை நீ தெரிந்து கொள்ளு. தன் பிள்ளைக்கு பிரஜாபதி உபதேசம் பண்றார். ஞாச இத்யாகுர் மணீஷினோ பிரம்மாணம் பிரம்மா விஸ்வக்கதமஸ்வயம் பிரஜாபதி சம்வத்சர இதி அப்படின்னு அடுத்தது ஞாசத்தை சொல்றா. அப்போ இது நியாசம்ங்கிறது மற்றவா சந்நியாசம்னு அர்த்தம் பண்றா. நம்ம பெரியவா அப்படி இல்லாத அது பரநியாசம், அதாவது அது அதிர்ஷ்டம்னு சொல்றமே, அத சரணாகதி பிரபத்தின்னு சொல்றமே, அதுன்னு சொல்ற எல்லாவற்றை காட்டிலும் அது சிறந்தது, அதுவே பிரம்மம், அது எல்லாத்திலும் இருந்து ஆனந்தமயமா இருக்கு, தானே தோன்றுகிறது, பிரஜைகளெல்லாம் காப்பாற்றுகிறது, அதுவே கால ரூபமாகவும் இருக்கிறதுன்னு இந்த பரநியாசத்தை அல்லது சந்நியாசத்தை பத்தி வேதம் சொல்றது. அதுக்கப்புறம் சம்வத்சரோசாவாதித்யோயேஷ ஆதித்யே புருஷஸ்ய பரமேஷ்டி பிரம்மாத்மான். அந்த சம்வத்சரங்களுக்கெல்லாம், அதாவது எந்த ஆதித்யனுடைய கிரணங்களாலே மழையெல்லாம் பொழிகின்றதோ, எந்த ஆதித்யனுடைய கிரணங்களாலே இந்த மேகங்கள் திரட்டப்பட்டு மழையை பெய்கின்றதோ, அப்படி பெய்கின்ற மழையினாலே செடிகொடிகளும் மரங்களும் நமக்கு நன்கு உண்டாகின்றன. செடிகொடிகளின்றும் மரங்களினின்றும் அன்னம் உண்டாகிறது. அன்னத்தாலே பிராணம், பிராணனாலே பலம், பலத்தாலே தவம், தவத்தாலே ஸ்ரத்தை, ஸ்ரத்தையாலே கூரிய புத்தி, கூரிய புத்தியினாலே நல்ல திருடமான சங்கல்பம், திருடமான சங்கல்பத்தினாலே நல்ல கிறிஸ்டல் கிளியரான அந்த மனசிலே ஒரு தீர்மானம், அந்த மனஸ்தீர்மானத்தினாலே நமக்கு சாந்தி அமைதி, அந்த சாந்தி இருக்கிறதுனாலே நமக்கு உறுதியான நிலையான சித்தம் ஏற்படுறது. அந்த நிலையான சித்தத்தாலே நாம் எது சத்தியமோ அதை மறக்காமல் இருக்கோம். அப்படி சத்தியத்தை மறக்காமல் இருக்கிறதுனாலே அதையே இடைவிடாது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நினைக்கிறது தான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தினாலே ஆத்மாபாவத்தை உணர்ந்து, உணர்வது மட்டுமில்லை அதை நன்கு அனுபவிக்கிறான். ஆகையினாலே அன்னத்தை அளிப்பதாலே ஒருவன் இவை அனைத்தையும் அளிப்பான். அன்னத்திலிருந்து இந்த ஜீவாத்மாக்களுக்கு பிராணங்கள் வளர்கின்றன. பிராணனாலே மனசு வளர்றது, மனசாலே விஞ்ஞானம், விஞ்ஞானத்தினாலே ஆனந்தம். அதனாலே உலக தோற்றுவாயாக அந்த பிரம்மமானது நன்கு அடையப்படுகிறது அப்படின்னு இந்த அன்னஸ்துதி அனுவாகத்தில் அன்னம் பிராணன் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம் இப்போ முதல்ல சொன்னார் பாருங்க, முதல்ல அன்னம், அப்புறம் பிராணன், அப்புறம் மனசு, அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் ஆனந்தம். இதுல ஆனந்த வழியில முழுக்க முழுக்க இந்த அஞ்சத்தானே சொன்னார். ஏதமன்னமயமாத்மானமுபசங்கிராமதி, அப்புறம் பிராணன், அப்புறம் மனசு, அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் ஆனந்தம்னு வரிசையா சொல்லுந்து போச்சோனோ. அதுதான் இங்க சம்வத்சரோஷாவாதித்யோயேஷ ஆதித்யே புருஷஸ்ஸ பரமேஷ்டி பிரம்மாத்மா. அதுக்கப்புறம் இது அன்னஸ்துதி அனுவாகம்னு விரிவா சொல்லுவா. யாதிராதித்யஸ்தபதிரஸ்மிவேஸ்தாபி பர்ஜன்யோ வர்ஷதி பர்ஜன்யேன ஔஷதி வனஸ்பதய பிரஜாயந்த ஓஷதி வனஸ்பதிபிர் அன்னம் பவத்யன்னேன பிராணாஹ பிராணைர் பிராணைஹி பிராணா பிராணைஹி பலம் பலேன தபஸ் தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தயா மேதா மேதயா மனிஷா மனிஷயா மனோ மனசா சாந்தி ஷாந்த்யா சித்தம் சித்தேன ஸ்மிருதிகும் சம்ருத்யா ஸ்மாரகும் ஸ்மாரேண விஜ்ஞானம் விஜ்ஞானேன ஆத்மானம் வேதயதி தஸ்மா பன்னம் ததன் சர்வாண்யே தானி ததா அன்னாத் பிராணா பவந்தி பூதானாம் பிராணைர்மனோ மனசச்ச விஜ்ஞானம் விஞ்ஞானாத் ஆனந்தோ பிரம்மயோனிஹி. அத வேதம் கொண்டு முடிச்சுது. அதனால எந்த சூரிய ரஷ்மி கிரணம்னு சொல்றோம், கிரணம்னு சொல்றோமே, அதனால அந்த சூரியன் காயறான். சூரியன் காயறதுனால அந்த ஆறு, குளம், கடல் போன்றவை இருக்கிறதா ஜலமானது அது மேல நீராவியாக எடுத்து செல்லப்பட்டு அங்கே மேகமாக ஆகி அது ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து மழையா பெய்கிறது. இந்த மேகத்தினாலே பெய்கின்ற மழையினாலே செடியுடிகள், பயிர் பச்சைகள், மரங்கள் எல்லாம் உண்டாகிறது, வளர்றது. அப்புறம் இந்த செடி கொடியிலேருந்து நமக்கு அன்னம் உண்டாகிறது. அதாவது நெல் பயிரினாலே சாதம், பூஷ்ணி பரங்கி கொடிகளினாலே நமக்கு சாப்பிட்றதுக்கான பூஷ்ணிக்காயோ பரங்கிக்காயோ அடைகிறது. அதே மாதிரி கொடிகள்லாம் நிறைய இருக்கு, பாகல் கொடி, வெள்ளேரி கொடின்னு எத்தனையோ பார்க்குறோம். அப்போ பலா மரம், அந்த மரத்தினாலேயும் முடிக்கிறது. வாழை மரத்தினாலே நமக்கு வாழைப்பழம் கிடைக்கிறது. அதே மாதிரி கொத்தவரை செடி, அவரை இது, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி, இதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் உணவுப் பொருட்களுக்கு உபயோகப்படுறது தானே. அதனால கொடிகள் என்றும் மரங்கள் என்றும் அன்னம் உண்டாகிறது. அன்னத்தாலே பிராணன் ஜீவிக்கிறது, பிராணனாலே இந்த ஜீவாத்மாவுக்கு பலம் கிடைக்கிறது, அந்த பலத்தாலே தபசு, தபத்தினாலே ஸ்ரத்தை, ஸ்ரத்தையாலே இவனுக்கு தீக்ஷண்யமான புத்தி, அந்த கூரிய புத்தினாலே திடமான சங்கல்பம் ஏற்படுறது, திடமான சங்கல்பத்தினாலே ஒரு தெளிவடைந்த மனதை உடையவனாக ஆகிறான். அப்படி தெளிவான மனதை உடையவனாலே அவனுக்கு சாந்தி கிடைக்கிறது. அந்த சாந்தியின் மூலமா அவன் அசஞ்சலம், அதாவது சஞ்சலம் இல்லாததான ஒரு நிலையான சித்தத்தை அடைகிறான். அந்த நிலையான சித்தத்தினாலே அவன் சத்தியத்தை என்றும் மறக்காமல் இருக்கிறான். அப்போ இந்த சத்தியத்தை மறக்காமல் இருக்கிறதுனாலே அதையே எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நினைவு உள்ளவனுக்கு அதுதான் விஞ்ஞானம்னு சொல்றோம். அந்த விஞ்ஞானத்தினாலே ஆத்மாவை ஒருவன் உணர்ந்து அனுபவிக்கிறான். அதனாலே அன்னத்தை கொடுக்கிறதுனாலே, இவை அனைத்தையும் ஒருவன் பெறுவதனாலே அன்னத்திலிருந்து பிராணிகளுக்கு பிராணன் வளர்றது, பிராணன்களாலே மனசும், மனசினாலே விஞ்ஞானமும், விஞ்ஞானத்தினாலே ஆனந்தமும். அந்த ஆனந்தம் கடைசி இது இந்த அஞ்சில் அன்னம் பிராணம் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம். இப்படி உலகின் தோற்றுவாயான பிரம்மமானது இப்படி உபாசிக்கப்படுகிறது, இப்படி அடையப்படுகிறதுன்னு சொல்லி இன்றைய இதை தலைவர்கள் கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.